கடந்த காட்டுக்குள்ள மதம் முடிச்சையான ஒண்ணு திசை தெரியாம ஓடுதப்பா. கருத்த குகையில கருப்பு சிறுத்த ஒண்ணு நடுக்கம் கொண்டே பதுங்குதப்பா. வேட்டையாடும் நரி கூட்டம் உயிர் மேல் பயம் கொண்டு பின்னங்கால் பிடறி அடிக்க ஓடுதப்பா. ஆலங்கடலும் மெய் மறந்து அதன் கொந்தளிப்ப நிறுத்துதப்பா. இனி தீமைகளுக்கு வேலையில்ல, காத்து கருப்பு சேட்டைகளுக்கும் வேலையில்ல, திருடர்களுக்கும் வேலையில்ல, பேய் பூத பிசாசுகளுக்கும் வேலையில்ல. ஏனா இது எங்க குளங்காக்கும் சங்கிலி கருப்ப கோட்டையடா. இரும்பான கோட்டையில் இரும்பு கூட்ட உடைச்சவன ஓம் பூட்ட உடைக்க உனக்கு நேரம் இல்லையா. கட்டான கட்டுக்கார கட்டளைக்கு சொந்தக்காரா சுருட்டு போக மனக்க வாராறையா. இரும்பான கோட்டையில் இரும்பு கூட்ட உடைச்சவன ஓம் பூட்ட உடைக்க உனக்கு நேரம் இல்லையா. கட்டான கட்டுக்கார கட்டளைக்கு சொந்தக்காரா சுருட்டு போக மனக்க வாராறையா. அதில் முழுவதுமே சங்கிலி பேர சொல்ல சொல்ல உருவில் இறங்கிடுவான் காற்றாக மெல்ல மெல்ல. இரும்பான கோட்டையில் இரும்பு